அறியும் குரலும் சங்கும் எல்லாருடைய பொன் மகனே. ஞானேம்பியாரும் சரவும் மதுவல்லே பொன்னச்சா, நீ மோந்திய மது நின் சோரா சுடு சோர பொன் மகனே. நாம் பொத்திய பொக்காளிக்கர எங்கே போய் நல்லச்சா, நீ வாரிய சுடுஜோரொப்பம் வெந்து போய் நன்மகனே. அக்காணும் மாமலையொன்னும் நம்முடதல்ல மகனே, இக்காயல் கயவும் கரையும் ஆருடையுமல்லன் மகனே. புழுபுலிகள் பக்கி பருந்துகள் கடலானகள் காட்டுருவங்கள் புழுபுலிகள் பக்கி பருந்துகள் கடலானகள் காட்டுருவங்கள் பலகால பரதெய்வங்கள் புலையாடிகள் நம்மளும் ஒப்பம் நரகிச்சு பொறுக்கும் நிவிடம் பூலோகம் திருமகனே. கலகிச்சு மறிக்கும் நிவிடம் இகலோகம் என் திருமகனே.